ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರದರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ ವಾಗೀಶಾದ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಸದಾಚಲಂ ಸತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೌರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪ್ರಂಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಗಸ್ಫಟಿಕಮಣಿನಿವಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸದು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅದೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರಕ್ತಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಾಕ್ಷಾಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸಲಿಲಂ ಸುಲೀಲಂ ಯಶೋಗಂಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾಧಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕಮಸ್ತಕಾಂಜನಂ ಬಾಷ್ಪವಾದಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಅನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಕಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾನಮಾನ್ ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಐಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗವಾಸನೆ ಮಣಿಮಯೆ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪದಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಣಂ ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸುಲಕ್ಷಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿದಂ ಭೂತಾ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೇ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ಪರಮ ಪಾವನ ಹೇ ಜಗದಂದನ ಪರಮ ಪಾವನ ಹೇ ಜಗದಂದನ ಪತಿತೋಧಾರಣ ಭಕ್ತ ಪರಾಯಣ ಪತಿತೋಧಾರಣ ಭಕ್ತ ಪರಾಯಣ ರಾವಣ ಮರ್ದನ ವಿಘ್ನ ಭಂಜನ ರಾವಣ ಮರ್ದನ ವಿಘ್ನ ಭಂಜನ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವಾಂದರ ರಾಮ ರಘುವರ ರಾಘವ ಸುಂದರ ರಾಮ ರಘುವರ ಪರಮ ಪಾವನ ಹೇ ಜಗದಂದನ ಪರಮ ಪಾವನ ಹೇ ಜಗದಂದನ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜೈ. ಶ್ರೀಯಸ್ಪದಿಯಾನ ಭಗವಾನ್ ಶ್ರೀರಾಮರಾಗ ಅವತಾರಂ ಪಣ್ಣಿನ இந்த அற்புதமான ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தம். அது என்னது அப்படின்னா, அது ஒரு சாஸ்திரம். என்ன சாஸ்திரம்? சரணாகதி சாஸ்திரம் தான் ராமாயணம். அதுல யார் பிரபுனா ஸ்ரீராமர் தானே. அதுக்குதானே, அதுக்கு சான்றா தான் விஸ்வாமித்திர சொல்றார், அகம் வேத்மி பகாத்மானம். சூர்பணகியும் சொல்றாளே, புண்டரீக விஷாலாட்ச. ஹனுமத் பகவான் சொல்றார், பத்மபத்ரே க்ஷணௌ வீரமூ. இதெல்லாம் போக மண்டோதரியும் சொல்றா, அசங்க சக்கர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதாத்ருவஹ அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் யார் அப்படின்னா, ஸ்ரீராமர தான் சொல்றார். பரமபுருஷனே ராமராக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறது தெல்ல தெளிவாக ராமாயணத்திலேந்தே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியறது. அப்பேற்பட்ட ராமாயணம். இந்த ராமாயணத்துல பாலகாண்டம், சீதா விவாக மகோத்சவத்துல நம்ம எல்லாரும் ஆழ்ந்து இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீராமருக்கு கல்யாணம் நிறை பெற்றது. எல்லா பெரியவாளுடைய சந்நிதியில ஜனக மகாராஜா அவருடைய புத்திரியான சீதா பிராட்டிய, எம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவ. இந்த சீதா என்னுடைய புத்திரி, எல்லா தர்மங்களையும் கூட நிற்கிறவள், அவளை கை பிடிங்கோள் அப்படின்னு பாணினா பாணிங்கிரிணீஸ்வ கையினால கரம் பற்றினாள் அப்படின்னு சொல்ல, பதிவிரதா மகாபாகா சாயா சாயேவான்கதா இவ. பதிவிரதை தெரிஞ்சவள் மகாபாகியவதி, உங்களுக்கு நிழலாட்டமா நடக்கக்கூடிய சீதாதேவியை அந்த சமயம் மந்திரத்தால தீர்த்தத்தை விட்டு தாரை முறையாம பிராக்ஷிபத்து கைகள்ல ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்ல, மங்களகரமான முகூர்த்தம் நிறைவேற்றது சீதா ராம கல்யாணம். பூமியில அந்த ஜலதாரை விட்டதும் ஆகாயத்திலேருந்து கோஷங்கள் பொங்கறது. தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் தேவதுந்துவி வாத்தியங்கள் எல்லாம் சொல்றா, பூமாரி பொழித்தா, அவருக்கெல்லாம் பரம சந்தோஷம் இல்லவா. சாக்ஷாத் பகவான் விஷ்ணு பகவானே மகாலட்சுமி தாயாரை திருப்பி அடைஞ்சா மாதிரி ஸ்ரீராமர் சீதாதேவி. ஏவம் தத்வா சதா ததா சீதாம் மந்த்ரோதக புரஸ்கிருதாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா ஹர்ஷேனாபி பரிப்ளுதஹ. ஜனக மகாராஜா ஆனந்தத்துல முழுகினவர். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமாம் அவருக்கு. ஆஹா ஆஹா அப்படின்னு மனசு நிறைஞ்சு இருக்கார். மந்திரத்தால பகர்ந்து அந்த சீதையை சீதாந்தத்வா பாணிகிரகணம் பண்ணின வேளை அவர் நிம்மதி அடைஞ்சார். உலகத்துல சகல சௌபாகியங்களையும் கிடைச்ச அந்த ஒரு உணர்வு கிடைச்சுதான் தசரத மகாராஜாக்கு. ஜனக மகாராஜாவும் பெரும் சந்தோஷத்துல இருக்கார். அப்படி அந்த சமயம் ஜனக மகாராஜா மொல்ல சொல்றார், லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே ஊர்மிளா முத்யதாம் மயா பிரதீச்ச பாணீம் கிருண்ணீஷ்வ மா பூத் காலஸ்ய பரியய. லக்ஷ்மணா வா, ஆகச்ச, பத்ரம் தே, ஆயுஷ்மானா இரு. உத்யதாம் மயா உத்யதாம், என்னால இந்த விவாகத்துக்கு வேண்டி பூஷ்ணாதிகள் எல்லாம் கொடுத்து அழகா அலங்காரம் பண்ணப்பட்டவளான ஊர்மிளாம் பிரதீச்ச ஊர்மிளையை ஏற்றுக்கொள். பாணிம் கிருண்ணீஸ்வ, பாணியை கிரகி பிடிச்சுக்கோ. காலசிய பரியயமா பூத்து, காலதாமசம் வேண்டாம், லேட் பண்ணாதே அப்படின்னு சொல்ற. இப்போ லக்ஷ்மண கூப்பிடுறார். லக்ஷ்மணனுடைய விசேஷத்தை நம்ம ஒன்னு அனுபவிச்சுட்டு அந்த லக்ஷ்மண கல்யாணத்தை பார்க்கலாம். இங்க ஸ்ரீ லக்ஷ்மணர் எங்கேந்து நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா, பாலகாண்டத்துல விஸ்வாமித்திரர் வந்து சொல்றார், யாகத்துக்கு முடக்கறதுக்கு வேண்டிய ரெண்டு அசுரர்கள் இருக்கா, அவரை வதம் பண்றதுக்கு ராமரே அழிச்சிருந்து போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, தசரதராஜா மூர்ச்சியற்று விழதா, ராமரை பிரிஞ்சன ஒரு தனம் கூட இருக்க முடியாது அப்படின்னலாம் ரொம்ப புலம்புறார். அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து சொல்றாருப்பா, விஸ்வாமித்திரர் நீ யாரு நினைச்சிட்டு இருக்கே, மா முனிவர் அவர் ஏதோ கேக்குறாரு நினைச்சிட்டு இருக்காதே, அது அவரோட அவசியத்துக்கு வேண்டி மட்டும்தான், உன்னுடைய பிள்ளையோடைய அவசியத்துக்கு ராமனுடைய அவசியத்துக்கும் தான் அவனுக்கு மேல் மேலுக்கு மேலுக்கு மேலுக்கு அபிவிருத்தி உண்டாகிறதுக்கு வேண்டிட்டு தான் அவர் கேட்கிறார், அப்படி இருக்கிறத நீ தர்மம் படி பண்ண, அல்பப்படி நடந்துக்காதே, அல்பமா நடந்துக்காதே வசிஷ்டர் உபதேசம் பண்றார். அந்த சமயம் தசரத ராஜாக்கு மனம் குளிர்ந்தது, சோகம் சோகம் மறைந்தது. அந்த சமயம் ஸ்ரீ ராமா இங்க வா அப்படின்னு தானே கூப்பிடணும், அந்த சமயம் தான் தசரதர் கூப்பிடுறார், பிரஹிஷ்டவதனோ ராமம் ஆஜுஹாவச லக்ஷ்மணம். லக்ஷ்மன் கூட சேர்ந்திருக்க கூட ராமரே கூட்டிண்டு வாங்கோ அப்படிங்கிற, ஏன் ராமரை தானே இவ அவசியப்பட்டா, லக்ஷ்மண் கிடையாது அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மணன் யாரு அப்படின்னா ராமனுடைய அங்கம் தான், அஞ்சி ராமர் அங்கம் தான் லக்ஷ்மணர், ரைட் ஹேண்ட் மாதிரிதான் லக்ஷ்மணர். அப்ப இவா ரெண்டு பேரும் எப்படி சரீரம் ஆத்மா விட்டு நிக்கிறது இல்லையோ, சரீரத்துல கூடையே வரதில்லவா கை அப்படின்னு இருந்தா கை வரதானே செய்யும், அதுபடி லக்ஷ்மணையும் கூட்டிட்டு தானே வரணும் அப்படின்னு தசரதருக்கு நல்ல போதியம் உண்டா. தசரத மகாராஜா கூப்பிடுறதே லக்ஷ்மண சகிதமான ராமரை கூட்டிட்டு வாங்கோ, ஏன்னா அவ ரெண்டு பேரும் பிரியவே மாட்டா அப்படின்னு நல்ல போதியம் தசரத மகாராஜா கொண்டு அதனாலே கூப்பிட்டாராம், பிரஹிஷ்டவதனோ ராமம் ஆஜுஹாவச லக்ஷ்மணம் அப்படின்னு கூப்பிடுற. ஒரு ஜீவனுடைய பெரும் லட்சியம் என்னது அப்படின்னா பகவானை அடையிறது தானே, அது லக்ஷ்மணர் மூலமா நம்மளுக்கு நல்லா தெரியறது சாத்தியம் ஆகிறது. என்னது அப்படின்னா பகவானை அடையணும்னா எந்த வழியா போனோம், பகவான் நடந்த வழியிலே தானே போனோம். அதே மாதிரி லக்ஷ்மணரும் ஸ்ரீராமருடைய பாதையே பின்தொடர்ந்து போறார், எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் லக்ஷ்மணன் உண்டு, ஸ்ரீ லக்ஷ்மணர் உண்டு. ராமர் யுத்தம் பண்றாரா, லக்ஷ்மணர் இருப்பார். ராமர் காட்டுக்கு போனாரா, லக்ஷ்மணர் இருப்பார். ராமர் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினாரா, லக்ஷ்மணர் இருப்பார். இப்படி எப்பவும் கூட நடந்துண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மணர் எதற்காக ராமருடைய பாதையே பின்தொடரணும், அல்லவா ராமர்னா பகவான் தான், அந்த பகவானை பின்னாடியே போயிட்டோம்னா பகவானை அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை காட்டி தரார் லக்ஷ்மணர். அல்லவா எப்படி இவ வந்து 14 வருஷம் வனவாசத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்றத ராமருக்கு தான் 14 வருஷம் லக்ஷ்மணருக்கு கிடையாது, லக்ஷ்மணரும் நானும் வரேன் என்று சொல்றத முதல்ல ஒரு மரியாதைக்காக வேண்டாம்ப்பா, கஷ்டமா இருக்க நான் போயிட்டு வந்து விடுறேன்னு ஒரு மரியாதைக்கு சொல்றா. ஆனா லக்ஷ்மணர் கொஞ்சம் கூட அழுத்தமா சொன்னாலும் சரி வந்துக்கோ அப்படின்னு ராமர் சொல்றாரு. ஏன்னா ராமருக்கும் லக்ஷ்மணரை விட்டு ஒரு கணம் கூட மாறி நிற்க முடியாது, பிரிஞ்சிருக்க முடியாது. லக்ஷ்மணருக்கும் அதேபடிதான், ராமர் தான். இது என்ன அப்படின்னா ஒரு பரம்பொருள் பகவான், பரமாத்மா பகவான், ஜீவாத்மா ஏங்கின்னு இருக்க பரமாத்மா கூட நடக்கணும் அப்படின்னு ராமருடைய ஹிருதயம் தெரிஞ்சு நடப்பவராம் லக்ஷ்மணர். அல்லவா அவர் என்ன சொல்லிட்டு வர்றார், சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லிட்டு வர்றாரு, அவர் தான் சிவசிவந்த கைங்கரியம் அப்படின்னு பண்ணப்பட்டவர். அது என்னது அப்படின்னா, இப்ப ஒரு அசுரனோட ஆனர் இருக்கா, அவருக்கு என்ன சமையல் வேணும் அப்படின்னு கேட்டானா, நம்மள ஏதோ அவருக்கு எருவு புளிப்பெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி பண்ணி கொடுத்தோம், ஆனா அவருக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும், இப்படி பண்ணி கொடுத்தா சரியாகுமோ, அது உத்தமமான கைங்கரியம் ஆகுமோ, கிடையாது. ஆனா அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து பண்றது ஸ்ரீ சிவகந்த கைங்கரியம், அது லக்ஷ்மணர் பண்றார். இதுக்கு சான்று எங்கன்னா பஞ்சவடி எத்தரத்தை அவ வந்து ராமர் சொல்றார், லக்ஷ்மணா இங்க தங்கத்துக்கு அழகான ஒரு பர்ணசாலை கட்டு, நம்மளுக்கு வசிக்கின்றாம உனக்கு பிடிக்கும்படியா, சீதாதேவிக்கு பிடிக்கும்படியா, மேற்கொண்டு எனக்கும் பிடிக்கும்படியா நீ ஒரு வாசஸ்தலம் கட்டி முடி லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றத லக்ஷ்மண சொல்ற. பரவானஸ்மிகாகுஸ்தா, நான் உன்னுடைய ராமா உங்களுடைய அடியார், ஒரு சாதா ஒரு வேலைக்காரனாகவா தான் நான் வந்திருக்கேன். பரவான அஸ்மிகாகுஸ்தா ராமா, நீ வந்து ஆர்டர் பண்ணணும். என்ன நீ வந்து எங்கிட்ட என்ன கேக்குற ராமா, எனக்கு பிடிச்சபடி வாசஸ்தலம் கட்டு அப்படிங்கிறார். ஆனா அப்படி கிடையாது, கிரியதாம் இதி மாம்பத, இத பண்ணு அப்படின்னு சொல்லி நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு ராமர்ட்ட சொல்றார். அப்படி அவரும் கட்டி முடிக்கிறார். அத பார்த்ததும் ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, எனக்கு பிடிச்ச மாதிரியே சீதாராம ஹிருதயத்துக்கு ஏதாவடியே பண்ணியிருக்கார் ஸ்ரீ லக்ஷ்மணர். அப்போ ஸ்ரீராமர் வந்து லக்ஷ்மணரை கட்டி பிடிச்சுண்டு சொல்றார், எனக்கு அப்பா உனக்கு என்னுடைய மனது தெரியும் லக்ஷ்மணா, எனக்கு என்னுடைய அப்பா இல்லாத குறைவ நீ நிகற்றி தராய், அப்பாவாகவே இருக்காய் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றா. அந்த லக்ஷ்மணர் அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கார் ஸ்ரீராமருக்கு. ராமருடைய பாதையிலேயே போய் ஒரு கணம் கூட மாறி நிக்காமல் ஸ்ரீராமருடைய லைக்கியமானவர் ஸ்ரீ லக்ஷ்மணர். மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திரஜித்த வதம் பண்ற சமயத்துல ஸ்ரீ லக்ஷ்மணர் ராமர் மேல இருக்கக்கூடிய பக்தியை காட்டும்படியாக சொல்றார். இந்த நான் விடுறக்கூடிய அன்பு ஸ்ரீராமர் தர்மாத்மாவாக இருந்தால் இந்த அன்பு இந்திரஜித்தோடைய சரீரத்தை போய் துளைக்கட்டும் என்று சொல்லி மந்திரத்தை சொல்லி போடுறார். இந்திரஜித் வதமாவது, ஏன்னா ராவணனுடைய பெரும் சக்தியே இந்திரஜித் ஆயிருந்த, அவரை வதம் பண்ணி விட்டார் ஸ்ரீ லக்ஷ்மணர். எப்படி அப்படின்னா ராமபக்தியினால. அப்பேற்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மணருக்கு இங்க விவாக மகோத்சவம் நடக்கிறதாம். கிரகாண பாணி, கைய பிடிச்சுக்கோங்க. யாரு கூட, ஊர்மிளாம் பிரதீச்ச, ஊர்மிளா தாயார் கூட, லக்ஷ்மணா நீ வந்து பாணியும் கிரணீஸ்வ, பாணியை பிடித்துக்கொள் லேட் பண்ணாம என்று சொல்ற. அதுக்கப்புறம் யாரு கூப்பிடுறா, தமேவ முக்த்வா ஜனகோம் பரதம் சாப்யபாஷதம் கிரகாணபாணி மாண்டவ்யா பாணினா ரகுநந்தனா. பரதரை கூப்பிடுறார். யாரு பரதர், எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ராமாயணத்துல பாக்கிறத ரெண்டு வரம் என்னது, பரதர் அரசாட்சி பண்ணணும், ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும். இத கேட்டு பரதருக்கு தெரியலை, ராமர் கிளம்பி விட்டார். பரதர் திருப்பி வந்து பாக்கிறத எல்லாரும் பரதரை ஒரு ஒரு எதிரியாக தான் நினைச்சுட்டு இருந்தா. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ பரதர் என்ன சொல்றார், கிட்டத்தட்ட 46 ஸ்லோகம் வரும் அந்த கட்டத்துல சொல்றார். நான் ஒருவேளை என்னுடைய அண்ணா காட்டுக்கு போய் கஷ்டப்படணும்னு என்னுடைய ஹிருதயத்துல ஒரு ஓரத்துல நினைச்சிருந்தா கூட எனக்கு 46 விதமான நரகங்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு அவரு ஆழ்ந்த வார்த்தைகளை சொல்ற. அப்போ எப்பேற்பட்ட பக்தி ராமர்கிட்ட பரதருக்கு இருந்திருக்கணும், நரகம் கிடைச்சுடட்டும், ஒரு ஓரத்துல ஹிருதயத்துல எங்கேயாவது நினைச்சிருந்தா கூட எனக்கு அந்த நரகம் வந்துடட்டும் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், பரதர் நினைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் ஆவறது. மேலும் இன்னொரு இடத்துல ராமர் திருப்பி கூட்டிட்டு வரேன், இதோ போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறார் பரதர். அங்க போய் ஸ்ரீ ராமரை பார்த்தது நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்கள் தான் அண்ணா அரசாட்சி பண்ணணும், நான் உங்களுக்கு உங்களுடைய சேவகனே தவிர எனக்கு உங்களுடைய பதவியான ராஜ பதவி எனக்கு ஆள தெரியாது, அதனால நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் உத்தமானது என்றெல்லாம் சொல்றத ஸ்ரீராமர் இல்லைப்பா, பித்ருவாக்கிய பரிபாலனம் உண்டு, 14 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன், அது வரைக்கும் நீ பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானம் பண்றார். பரதருக்கு முதல்ல முடியல, இல்லை ஸ்ரீராமர் தான் வரணும்னு கொஞ்சம் அழுத்தமா சொன்னால் கூட ஸ்ரீராமர் சொன்னதை கேட்டுண்டார். பரதர் கேட்டுண்ட அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணி, அந்த வார்த்தைக்காகவே பரதர் வந்து அரசாட்சி பண்றார். எப்படி அப்படின்னா, பகவானுடைய பாதுகை பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி பகவான் ராமருடைய பாதுகையே தான் இந்த அரசாட்சி பண்றது என்று சொல்லி அயோத்திக்கு கூட போகாம நந்தி கிராமத்துல வசிச்சுண்டு இருந்தாரே பரதர். அல்லவா. பரதர் எதை காட்டுறார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணையா பக்தி பாஜாம் எதுபத்தியம் நசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவ. ராகவனுடைய பாதுகா பிரபாவத்தை காட்டினவர் பரதர். பகவானுடைய திருவடியே சரணம் ஒரு பக்தனுக்கு, அத திருவடியை பற்றினாலே போதும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு வந்து சேரும், பகவானை அடையலாம் என்று காட்டி தந்தவர் பரதர். இன்னொரு விஷயம், அம்மா சொல்றா, அம்மாட்ட போய் சொல்றத நான் கேட்டேன்பா இப்படின்னு தலை குனித்து சொல்றா. அப்போ அம்மாவுக்கு உபதேசம் பண்றார் பரதர். என்ன உபதேசம் பண்றார், அம்மா ஸ்ரீராமருடைய பாரம் அது, இந்த அரசாட்சி பண்ணணும் எங்கின்றது, அது என்னால நினைச்சா கூட முடியாது. நான் யாரு அப்படின்னா தாச பூதோ பவிஷ்யாமி, நான் ஒரு தாசன் தான் ஸ்ரீராமருக்கு. எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா, தாசபூதா அப்படின்னு பரதர் அம்மாட்ட சொல்றா. எனக்கு அரசாட்சி பண்றதுக்கு உண்டான யோக்கியதை அப்படிங்கறது இல்லை, நான் ஒரு தாசன் தான், தாசபூதோ பவிஷ்யாமி, நான் போய் இப்பவே ராமருக்கு தாசபூதனாக போகிறேன் என்று சொல்லி அவர் கிளம்புறார். என்ன இது குறிக்கிறது, சுவாமி தேசிகர் சொல்றாரு, யானுமியே என்னுள்ளுரைத்தான். ராமர் வந்து அந்தராத்மா அப்படிங்கிற போத்தியம் யாருக்கு உண்டு, பரதாழ்வாருக்கு உண்டு. அதனாலேயேதான் தாசபூதராக இருந்தார், இருந்து காட்டி தந்தார். இன்னொரு விஷயம், ராமர் சொல்றார் நீ போய் அரசாட்சி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதும் இவருக்கு 14 வருஷம் சௌக்கியமா இருந்திருக்கலாமே பரதருக்கு, ஆனா அதெல்லாம் இல்லாம பொறுமையோட காத்துருக்கார். ஒரு நாள் தப்பினா கூட என்னுடைய உயிரை விட்டுடுவேன் என்ற அந்த ஒரு அண்ணாபாவம் கிடையாது இங்க, பகவத் பாவம் தான், பகவானே பார்க்கக்கூடிய பாவம். சாட்சாத் பரபிரம்மே கண்ணேற்கு வந்து நின்று விட்டால் எந்த பாவத்துல இருப்போமோ அந்த பாவத்துல பரதாழ்வார் பேசுறார். அப்போ பொறுமையோட காத்திருக்காரே பகவான் வருவர், அந்த நம்பிக்கையை காட்டுறார் பரதாழ்வர். நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக பகவான் நம்மளை அழைச்சுண்டு போவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையை காட்டும் கூடின பரதருடைய கல்யாணம் இங்க நடக்கிறது. கூப்பிடுறார் பரதரை ஜனக மகாராஜா. தமேவ முக்த்வா ஜனகா பரதம் சாப்யவாஷத, இப்படி லக்ஷ்மணர்கிட்ட சொல்லிட்டு ஜனக மகாராஜா பரதனை பார்த்து, ரகுநந்தனா, ஹே ரகுகுமாரா, மாண்டவியாஹ பாணிம் பாணினா கிருஹாணாப்யபாஷத, மாண்டவியுடைய கரத்தை கரம் பற்றிக்கொள் என்று அருள் பண்ணினார். அப்படி பரதருக்கும் மாண்டவிக்கும் கல்யாணம் நிகழ் பெற்றது. அதுக்கப்புறம் யார கூப்பிடுறார், சத்ருக்னம் சாபி தர்மாத்மா அப்ரவீத் ஜனகேஸ்வரஹம் ஸ்ருத கீர்த்தியா மகாபாஹோ பாணிம் கிருஹீஷ்வ பாணினா. சத்ருக்னரை பத்தி பார்த்தோமானா, அவர் வந்து சேஷான் சேஷா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப லக்ஷ்மணர் பரதர் இவா ரெண்டு பேரும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணினார், பகவானுக்கு கைங்கரியம் பண்றார் அல்லவா. சத்ருக்னர் என்ன பண்றாருன்னா பகவானுடைய பக்தனுக்கு கைங்கரியம் பண்றார். அதுதான் பாகவத சேஷத்துவம் அப்படின்னு. பகவத் சேஷத்துவம் பார்த்திருக்கோம், பகவானை வழிபடுறது எல்லாரும் தான் கைங்கரியம் பண்ணுவா பகவான் ஆச்சே அப்படின்னு. ஆனா பகவானுடைய பக்தால டிவோட்டி ஆஃப் லார்ட், பகவானுடைய பக்தர்களை கைங்கரியம் பண்ணணும் பண்ணினா பகவானை அடைஞ்சு விடலாம் அப்படின்னு காட்டி தரவர் சத்ருக்னர். ஆழ்வார்களே சொல்றார் பாகவத சேஷத்துவத்தினுடைய பெருமையை. திருப்பான் ஆழ்வார் சொல்றார், அடியார்க்கு என்னை ஆட்படுத்திய விமலன். திருமங்கை ஆழ்வார் சொல்றா, உற்றதும் உன் அடியார்க்கடிமை, அடியார்க்கு அடிமை ஆவறது அல்லவா பெரும் பாக்யம். அவளை சேவை பண்ணாலே பகவத் சுலபமா பகவானை அடைஞ்சுடலாம். நம்மாழ்வார் சொல்றார், அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அப்படின்னு சொல்றாரு. பெரியாழ்வார் விஷ்ணு சித்திர சொல்றார், எந்தம்மை வில்கவும் பெறுவார்களே அப்படின்னலாம் இந்த பாகவத சேஷத்துவத்தினுடைய மகிமையை சொல்றா. அந்த பாகவத சேஷத்தை இருந்து காட்டி தந்தவர் சத்ருக்னர். அவர் பரதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், அயோத்தியா காண்டத்துல கச்சத அப்படின்னு வருது முதல்லயே, முதல் ஸ்லோகத்திலேயே. கச்சத மாதுல குலம் பரதேன ததானக சத்ருக்னோ நித்ய சத்ருக்னோ நீத பிரீதி புரஸ்கிருத. சத்ருக்னையும் கூட்டிக்கும். பரதர் போறார் அப்படிங்கறது சரி, அது பகவத் கைங்கரியம். பரதர் போறார் அப்படின்னு அந்த பகவானுடைய பக்தனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சத்ருக்னோ இப்பேற்பட்டவர், அவருடைய மகிமை இப்பேற்பட்டவர். அதனாலே கச்சதான பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றார். அப்படி அந்த சத்ருக்னுடைய பெருமை என்னன்னா இதுதான், பகவத் அடியார்களுக்கு சேவை பண்றது. அது பெரிய பாக்கியம், பாக்கியம் இருந்தா தானே கிடைக்கும். பகவானை சேவை பண்றதுக்கு எல்லாருக்கும் குவாலிபிகேஷன் பகவான் தந்துட்டார். பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தா சரி, ஆனா பகவானுடைய அந்த பெரும் கருணை இருந்தாதான் பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை புரிய முடியும். அதுதான் சத்ருக்னர் காட்டித்தர. அப்பேற்பட்ட சத்ருக்னருடைய விவாக மகோத்சவம் நிறைவேறுது. எப்படின்னா தர்மாத்மாவான ஜனக மகாராஜா சத்ருக்னனை பார்த்துட்டு, மகாபாகோ மகாபாகோ இங்க வாங்கோ, யாரு பிடிக்கணுமாம், ஸ்ருத கீர்த்தியா பாணினும் பாணினா, ஸ்ருத கீர்த்தியுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் என்று அருள் பண்றார். சத்ருக்னர் வந்து முதல்ல பாயசம் கொடுக்கறத, சித்ரகாமேஷ்டியா பாயசம் கொடுக்கறத மூணு பேர் சாப்பிட்டுட்டா. லாஸ்ட்ல கைகேயி அம்மாக்கு பாக்கி இருக்கிற பகுதியை கொடுத்திருக்கா, அதுதான் சத்ருக்னரா வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். அந்த பாக்கியை குறிக்கிறது என்னது அப்படின்னா பாகவதாள் சேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பிறந்தவர் இல்லையோ சத்ருக்னர், எப்பேற்பட்ட மகிமை. அப்பேற்பட்ட அந்த சத்ருக்னர் ஸ்ருத கீர்த்தி கூட கரத்தை பற்றி கொண்டார் என்று அழகா லக்ஷ்மண பரத சத்ருக்னருடைய விவாகம் நிறைவேற்றது சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி விவாகம் பூர்த்தியாயி சொல்றா. சர்வே பவந்தா சௌன்யாஸ்த சர்வே சுசரிதவிரதாஹ பத்னிபிஹி சந்துகா குஸ்தா மாபூத் காலஸ்ய பரியயஹ. காலத்திய பரியா, இனி லேட் பண்ணாம ககுஸ்த வம்சஜன்களான நீங்கள் எல்லாரும் அதி யோக்கியதையா இருக்கக்கூடிய உங்களுடைய பத்னிமார் அப்படின்னு சொல்றார். சர்வே பத்னி பிஹி, அவாவாளுடைய பத்னிமார் ராமர் சீதா, லக்ஷ்மணர் ஊர்மிளா, பரதர் மாண்டவி, சத்ருக்னர் ஸ்ருத கீர்த்தி, இப்படி அவாவா பத்னிகளோடு சேர்ந்து சுசரித விரதாச்ச சந்து, சத்பிரவர்த்திகளை பண்ணுங்கோ, சத்பிரதங்கள் விரதங்களாக பண்ணி இருங்கோ என்று அருள் பண்றார். ஜனகஸ்ய வசஸ்ருத்வா பாணின் பாணிபிரஸ்பிருஷன் சத்வாரஸ்தே சரஸ்ரணாம் வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாஹ. அந்த நாலு பேரும் ஜனக மகாராஜாவுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக வசிஷ்ட மகர்ஷியுடைய சம்மதம் படி அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. வசிஷ்டஸ்ய மதே ஸ்திதாஹ, வசிஷ்ட மகர்ஷியுடைய சம்மதம் படி நடப்பவர்களான அந்த நாலு பேருடைய கரங்களை கட்டியா பிடிச்சிருந்தானாம். பாணிம் பாணிபிஹி அஸ்பிருஷன் அக்னிம் பிரதக்ஷிணீ கிருத்ய வேதிம் ராஜானமேவச ரிஷீம்ஷ்சைவ மகாத்மானஹ சுபார்யா ரகு சத்தமாஹ யதோக்தேன ததா சக்ருஹு விவாஹம் விதிபூர்வகம். மகாத்மாக்களான ரகுஸ்ரேஷ்டன்மாரான அவ எல்லாரும் நாலு பேரும் ரகு சத்தமாஹ சபார்யாஹ அவ அவளுடைய பத்னிகள் கூட்டிண்டு அக்னிம் ஏவ வேதிஞ்ச ராஜானாம் ஏவ ரிஷீஞ்ச பிரதக்ஷிணி கிருத்ய. யாரெல்லாம் அவ நாலு பேரும், நாலு நாள் எட்டு பேர், எட்டு பேரும் யாரு யாரெல்லாம் பிரதட்சிணம் பண்றா அப்படின்னு சொல்ற, முதல்ல அக்னியும் ஏவ அக்னிய, அதுக்கப்புறம் அந்த வேதி வேதிய, அதுக்கப்புறம் ராஜானம் ஏவ ராஜாவை, அதுக்கப்புறம் ரிஷின் ரிஷிமார்களை, இவன் அத்தனை பேரையும் பிரதட்சிணம் பண்ணி அதுக்கப்புறம் ததா விதிபூர்வகம் யதோக்தேன விவாஹம் சக்ரு, அதுக்கப்புறம் கல்பசூத்திரம் படி சாஸ்திரப்படி விவாக கர்மத்தை பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லி ஜானகி கந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அவ நாலு பேரும் அத்தனை பேரும் விவாகம் கோலத்துல சௌக்கியமா சந்தோஷமாக அவ கரங்களை பிடித்துண்டு எல்லாரையும் அனுகிரகம் பண்ணினார் என்றே சொல்லணும். அவ விவாகம் பகவான் விவாகம் அப்படின்னா நம்மள அனுகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுக்கு நம்மள எப்படி பகவான் தான் நம்மள அருள் பண்றார் ஸ்ரீகோட சேர்ந்து இருந்து. அப்படி காகுஸ்தை சகிரஹீதேஷு லலிதேஷு ச பாணிஷு புஷ்ப விருஷ்டிர் மகத்யாசீத் அந்தரீக்ஷா சுபாஸ்வரா திவ்ய துந்து விநர்கோஷைஹி கீதவாதித்ர நிஸ்வனைஹி. காகுஸ்தன்மாரான சுகுமாரர்களான அவர்கள் கரங்கள் பற்றிருந்தும் ஆகாயத்திலிருந்து கீதங்களோட வாத்தியங்களும் முழக்கம் கொண்டுதான் முழங்கித்தாம் தேவதுந்துவிகள் எல்லாம் வாசித்தார்கள். அதிசோபையார்ந்த அவலம் புஷ்ப விருஷ்டியே ஆசீத் புஷ்ப விருஷ்டியை பண்ணினார்கள் அந்த நாலு பேருடைய இடத்துல. எல்லாருக்கும் சந்தோஷம் பரம சந்தோஷம் அந்த நால்வர்களும். ஏன்னா விஷ்ணுடைய நாலு பாகம் தானே அவ நாலு பேரும். அப்பேற்பட்ட அவர்களுக்கு விவாக உற்சவம் நடந்தது அப்படின்னா லோக க்ஷேமம் தான் அது. நம்ம எல்லாம் உற்சவங்கள் எல்லாம் வரத்த ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் அப்படின்னு பண்றோம் எதற்காக? அவளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணினோம்னா நம்மளுக்கும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், லோகத்துக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். லோக க்ஷேமம் அப்படிங்கிறது தான் சமஸ்த லோகமும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கறது தானே நோக்கம். இல்லாம இது கிடைக்கிறதுக்கு ஒரு அல்பமாக சுவார்த்ததையோட கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு அல்லவே மகோத்சவங்கள் எல்லாம் பண்றோம்லவா. பகவத் மகோத்சவம் அப்படிங்கறதே உற்சவம் நம்மளுடைய ஆத்துல இருந்தா நடந்தா உற்சவம் தான். நம்மளுடைய ஆத்துக்கார ஆளுக்கு யாருக்காவது கல்யாணம் நிறைவேறது அப்படின்னாலே உற்சவம் தான். அதே இது பகவானுக்கு பண்றது மகோத்சவம். எல்லாரும் திரண்டிடுவாளே இல்லையோ பந்துக்கள் அப்படின்னா உலகமே பந்துக்கள் தான் பகவானுக்கு. எல்லாருமே வந்துடுவாளே பகவானுடைய திருக்கல்யாணம் கண்ணால பாக்கிறதுக்கு. அப்படி மகோத்சவம் நிறைவேறதும் எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு சின்ன பூச்சிக்கு கூட சந்தோஷம், ஆஹா மங்களகரமான ஒரு விஷயம் நடந்ததே அப்படின்னு. அப்போ அவளுடைய சந்தோஷத்தை ஏதாவது பிரகடனம் பண்ணணும். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய சிரிப்பு அது ஒரு பிரகடனம், மனசுல இருந்து பிரகடனம். இல்லைன்னா கண்ணில இருந்து ஆனந்த அஸ்ரு வந்தாலே ஆனந்தமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரகடனம். சோ அவளுக்கு தெரிஞ்ச வித்தியைகளை வெளிப்படுத்துறது தானே. அதே மாதிரிதான் இவா பண்றா. நகர்தா சரசங்கா கந்தர்வாச்சகுலம் விவாஹே ரகுமுக்கியானாம் தத்பூதமிவாபவத் அப்சரசங்காஹாச்ச நந்திருத்துஹு. அப்சரசங்கங்கள் எல்லாம் நர்த்தனம் பண்றார்கள். கந்தர்வாஹாச்ச குலம் ஜகுஹு கந்தர்வர்கள் மதுரமான கானம் பாடுறார்கள். இவ தத் அத்புதம் ரகுமுக்கியானாம் விவாஹே அபவத். இப்படி ஆச்சரியமான அந்த ரகுத்தமர்களுடைய விவாகம் நடந்தது அப்படின்னு அபவத். இங்கதான் கல்யாணம் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு வார்த்தை விவாகம் அபவத்து நடந்து கொடுத்து அப்படிங்கிற. அப்படி அந்த விவாக மகோத்சவம் நடைபெற்றது. ஈதிருஷே வர்த்தமானே தூரியோ குஷ்டனினாதிதேன் திரிரக்னிம் தே பரிக்ரம்ய ஊகுர் பார்யா மஹௌஜசாஹ. இந்த மாதிரி ஈதிருஷே இந்த மாதிரி சூரியோத்குஷ்டனினாதிதே வாத்திய கோஷங்கள் ஆர்ப்பு முழக்கங்கள் எல்லாரும் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டில இருக்காள்லவோ உச்சகட்டத்துல இருக்கிற சமயத்துல அவ சந்தோஷமா கத்தரா ஜெய் சீதாராம் அப்படின்னு கத்தரா. அப்படி வர்த்தமானே துமஹௌஜசஹாம் நடக்கிற இடையில அந்த அக்னிய ஒரு மூணு வட்டம் பிரதட்சிணம் பண்ணணுமே இல்லையோ வலம் வரணுமே, அதே பண்றானா. திருப்பரிக்ரம்ய பாரியாம் ஊஹுஹு அக்னி அவர்கள் அக்னியை மூணு வட்டம் பிரதட்சிணம் மூணு வலம் பண்றாளாம். மனைவிகளையும் கைப்பிடிச்சுண்டு மூணு வலம் பண்றா. அதோபகாரியாம் ஜக்முஸ்தே சதாரா ரகுநந்தனாக சுவாமியானா நிஜாரோப்பிய தாம்பூனியும் பிரயயுஸ்ததா. அவர்கள் விவாகம் முடிந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சடங்குகளும் எல்லாம் இருக்கே உபகாரியாம், அதுக்கப்புறம் விவாகம் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சாஸ்திர விதிப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்றதுக்காக புறப்பட்டார்கள். அத ஜக்முஹு. அதுக்கப்புறம் அந்த சமயம் ரகுநந்தனாக சதாராக சுவாமி யானானி ஆரோப்பிய தாம்பூரியும் பிரேயு. அந்த ரகுகுமாரர்கள் பத்னிகளையும் கூட்டிந்து, சதாராக பத்னிகளையும் கூட்டிந்து, அவாவாளுக்கு பண்ணப்பட்ட பல்லக்கு இருக்கு, அந்த பல்லக்குல ஏறினாலாம். இப்போ சீதாராமருக்கு ஒரு பல்லக்கு, லக்ஷ்மண உருமினாக்கு ஒரு பல்லக்கு, அதே மாதிரி நாலு பல்லக்கு வச்சுட்டு இருந்தா அவாவா சுவாமி ஆனானி அவளுக்காகவே பண்ணப்பட்ட பல்லக்குல ஏறிந்து தாம் புரியும் பிரயுகு, அந்த நகரத்தை அந்த பட்டணத்தை அந்த புரியலவா அங்க சுத்தி வலம் வைத்தார்கள், கோஷ யாத்திரை பண்ணினார்கள்னு அர்த்தம். எப்படி தேவகி அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்சர் வந்து தன்னுடைய வாகனத்துல உட்காத்தின்னு கூட்டிட்டு போறாளே இல்லையோ, அப்பதானே அசரீதி கேக்கறது ஹே மூடா அப்படின்னு எல்லாம். அதே மாதிரி கல்யாணம் கழிஞ்சா கோஷ யாத்திரை பண்றது அப்படிங்கறது ஒரு வழக்கம். அந்த விவாக சடங்கெல்லாம் முடிஞ்சது, சாஸ்திரப்படி எல்லாம் நடத்தினா அதுக்கப்புறம் பல்லக்குல அவளுடைய பல்லக்குல ஏறி அந்த தாம் புரியும் அந்த புரியல பட்டண பிரவேசம் பண்ணினா அவளுடைய அபாவா ஆத்துக்கு போற மாதிரி எல்லாரையும் காட்டுறா மாதிரி விவாகம் முடிஞ்சது அப்படின்னு. சிலவர்கள்லாம் வர முடியாதவா இருப்பாள்வா. இப்ப பகவானே புறப்பாடு அப்படின்னு சொல்றோமே, இதற்காக பகவான் நம்மளையும் பார்க்கணும், வர முடியாதவாளுக்கு பகவானை பார்க்கறதுக்குண்டான அற்புதமான சுவர்ன அவசரம், அற்புதமான ஒரு பாக்கியம் அவளுக்கு பகவானை பார்க்கறதுக்கு, பகவானே நம்மளை பார்க்க வர்றார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போவோமே. அதே மாதிரிதான் இங்கே நாலு பேரும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக, அல்லாம அவர் விவாகம் பண்ணினாலும் காட்டிக்கிறது கிடையாது, எல்லாரையும் அனுகிரகம் வரந்தவாளும் வராத்தவாளுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக அந்த கோஷ யாத்திரை நடத்தினார். பிரியமானோ தசரதஹ புத்ரான் புத்ரவதாம் வரஹ ராஜாப்யனுயயௌ பஷ்யன் சர்ஷி சங்கஸ்ய பாந்தவஹ. நாலு குழந்தைகள்லவா புத்திரவதம், இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த குழந்தைகளை கிடைக்கிறதுக்காக இப்பேர் யாகம் பண்ணி, அஸ்வமேத யாகம் பண்ணி, புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் பண்ணி 60,000 வருஷம் காத்திருந்து கிடைச்ச மணிகள் அல்லவோ நாலு குழந்தைகள். அந்த குழந்தைகள் இப்பதான் பிறந்தா அதுக்குள்ள விவாகம் ஆயிட்டதே, இப்பதான் கண்ணே மணியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள குழந்தைகள் பெருசாயிட்டாரே அப்படின்னு கண்ணு நிறைய தசரத மகாராஜா பாக்கறா. ரிஷிகணங்கள் பந்துஜனங்கள் எல்லாரும் பார்த்துருக்கா அந்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னால, அவ தம்பதி சமேதமா பார்த்துருக்கா, அவளுக்குதான் பரம ஆனந்தம்னா சொல்லி மாறாது. அவ நம்ம ஆத்துல தன் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆவற கட்டத்தில் நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்குமோ அந்த ஆனந்தத்துக்கும் மேற்கொண்டதல்லவா தசரத மகாராஜாவுடைய ஆனந்தம். ரிஷிகணங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா பாக்குறா சந்தோஷமாக, பந்து ஜனங்கள் எல்லாரும் குழந்தைகளை பார்த்து பிரியமானஹா அனுயயௌ அத்தியானந்த பரிதர்களானார்கள். சாதாரண ஆனந்தம் கிடையாது, அதுக்கும் மேல் கொண்டுள்ள ஆனந்தம். அவ பின்னாடியே போனாளாம் அனுயயௌ, அந்த ஆகோஷமான விவாக மகோத்சவம் நிறைவேற்றுதே இல்லையோ அதனுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துறதுக்காக அவ எல்லாரும் பல்லக்குல போறாளே, பல்லக்குக்கு பின்னாடியே இவ எல்லாரும் போறா. தசரத மகாராஜா ரிஷி சங்கம் சபாந்தவாக பந்து ஜனங்கள் எல்லாரும் குழந்தைகளை பார்த்துட்டே பின்னாடியே போறா அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி ஆவறது. இந்த விவாக மகோத்சவம் நாலு பேருடையும் விவாக மகோத்சவம் யாரெல்லாம் சிரவணம் பண்றாளோ அவளுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக முன்னாடி சொன்னோமே ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே அவளுடைய திருமணம் அப்படின்னு, அந்த திருக்கல்யாணம் கேட்டவாளுக்கு எல்லாருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டாகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கேட்டவாளுக்கு ஏதாவது அமங்கலமா ஆத்துல ஏதாவது நடந்துருக்கு இல்லைன்னா மனசுக்கு கஷ்டம் வந்தாலே போதுமே, சஞ்சலம் சின்னதா சஞ்சலம் ஏற்பட்டாலே அது நம்மளுடைய சரீரத்துக்கும் வந்துடும், மனசுலையும் எந்த துக்கமும் இல்லாமல் மங்களகரமா இருக்கும்படியாக கல்யாணம் ஆவாத்தவாளுக்கெல்லாம் நிச்சயமாக பக்தியோட இந்த கல்யாணத்தை சிரவணம் பண்ணிருக்கா அப்படின்னா அவளுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஏற்படும். கல்யாணம் முடிந்து மேற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு என்னது இருந்தா இதெல்லாம் விலகும். இந்த சீதாராம கல்யாணம் கேட்டவாளுக்கு அப்படி பல பல பல குணங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்லி இதுதான் அப்படின்னு நம்ம நிறுத்திட முடியாது. இதை கேட்டா பலன் இத்தர்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு வார்த்தையில ஒதுங்கிறது கிடையாது. சகல ஐஸ்வர்யங்களும் சகல அபிவிருத்தியும் உண்டாகும் நம்மளுடைய வாழ்க்கையில. துக்க மன கஷ்டம் எல்லாம் ஒடுங்கி பகவத் பக்தி உண்டாகும். எந்த விக்னமும் இல்லாமல் விவாகம் நிறைவேடும் அப்படின்னு சொல்லி அதுதான் இதனுடைய மகத்துவம். இந்த சீதாராம கல்யாணத்தை பாராயணம் பண்றவா சரணம் பண்றவா பக்தியோட அட்லா சும்மா பாராயணம் பண்ணினா உண்டு பலன் உண்டு. ஆனா பக்தியோட கலந்து பக்தி ரசம் கலந்தாதானே அதனுடைய பூர்ணதை எல்லாத்துலயுமே கிடைக்கும். அப்படி பக்தி ரசம் கலர்ந்த அந்த விவாக மகோத்சவம் சிரவணம் பண்ணவாளுக்கும் பாராயணம் பண்ணவாளுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த லோகத்துல இருக்கக்கூட நிறைய பேர் இந்த க்ஷணத்துல கஷ்டப்பட்டு இருப்பா. நம்மள எல்லாம் எத்தனை பெரிய ஒரு உசர்த்தியான ஒரு இடத்துல பகவான் வச்சுட்டு இருக்கார் அதை நினைச்சு பார்த்தாலே புல்லரிக்கும் இல்லவா. நிறைய பேரால பேசவே முடியாது, நிறைய பேரால பார்க்க முடியாது. அந்த பாகங்கள்ல பகவான் தந்திருக்காரு. பகவத் கைங்கரியம் பண்றதுக்காகவே நம்ம பிறவி எடுத்திருக்கோம். அந்த கைங்கரியம் முழுமை அடையறதுக்கும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கட்டும். பகவான் எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும்னு எல்லாருமா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்படி இந்த சர்க்கத்தை ஸ்ரீராமருடைய பாதுகையிலேயே அந்த பாதத்திலேயே திருவடிக்கே சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்ரிசப்ததிதமஸ்தர்கஹ ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேலும் 47வது சர்க்கத்துல பரசுராமர் சமாகமம் அப்படிங்கறத அனுபவிக்கலாம் நாளைக்கு. பலுக்கே பங்காரமயனா கோதண்ட பாணி பலுக்கே பங்காரமயனா பலுக்கே பங்காரமாய பிலஜீன பலுகவிமி கலலோலீநாமஸ்மரண மரவணி சக்கரங்கி பலுக்கே பங்காரமயனா பலுக்கே பங்காரமாய கிலுச்சீன பலுகவேமி கலலோலீநாமஸ்மரண மரவ சக்கரி தங்கி பலுக்கே பங்காரமயனா ூகானோன கொரலீனுத பக்தி கருணி பிரோஜித்தவனி நிரலம் நிதி நின்னே தஞ்சை தலுக்கே பங்காரமயனா கோவிந்த பாணி தலுக்கே பங்காரமயனா ராதி நாதி ஜஜேதி பூதல முன பிரத்யாதி ஜந்தி ஜீவனி பிரீதோனம் மீதி தந்தி பலுக்கே பங்காரமயனா கோவிந்த பாணி பலுக்கே பங்காரமயனா எந்த வேலி நலிபோ சுந்தைல ஜயராஜு பந்த மூசேயலினோ எந்த நீவாடனு தங்கி பலுக்கே பங்காரமயனா கோவிந்த பாணி பலுக்கே பங்காரமயனா சரணாகத த்ராண திருதாங்குடவுகாவ கருணி ஜல வர ராமதாச போஷ சரணாகத்ராண திருதாங்குடவுகாவ கருணி சுபத்ராசல வரதாச போஷ சுபத்ராசல வர ராமதாச போஷ பலுக்கே பங்காரமயனா பாணி பலுக்கே பங்காரமயனா. ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்க்கேண மஹீ மஹீஷாஹ. கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாரிணி. தேஷோயம் க்ஷோபரஹிதஹ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ. அவுத்ரா புத்ரிணஸ் சந்து புத்ரிணஸ் சந்து பௌத்ரிணஹ. அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம்சதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவித்தனம். ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம். ஸ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ. சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே. ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நம. யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே. வித்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்கலம் சுபன்னஸ்ய வினதா கல்பயத் புனா. அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யாம் க்ரந்தோ வஜ்ரதரசியத் அதிதிர்மங்கலம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா. இதாசீ மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷயத் சாகராத்வீபா வேதாலோகா திசா திசஷ்டதே. மங்களானி மஹாபாஹோ திஷந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதிஸ்வபாவாத். கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயேத். நாராயணாய இதி சமர்ப்பயேத். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.